வெளியில் வந்து பாடு. கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாயின் பழைய நினைவு. அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாய் பழைய நினைவு. மயிலே மலைவாழ் மயிலே வண்ணச்சிறகை விரித்து அழகு நடனமானு. பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் மயங்கி தவிக்கும் தாயின் மனது. தமிழ் பாடல் போய் சேர தடை ஏதம்மா. ஒரு நாள் வரும் திருநாள் வரும் நான் யார் என்று தாய் கண்டு மகனே எனலாம். இழிநீரமும் மனபாரமும் இனி ஓய்ந்திங்கு நான் அன்னை மடியில் விடலாம். குயிலே இளமா குயிலே உந்தன் கூட்டில் இருந்து வெளி வந்து பாடு. அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாய் பழைய நினைவு. குயிலே இளமா குயிலே. அந்த தாய் தானே நான் போற்றும் கடவுள் வடிவம். பல கோயிலோ பல தெய்வமோ இங்கு வேறேது நான் காண உலகம் முழுதும். குயிலே இளமா குயிலே உந்தன் கூட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு. கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாய் பழைய நினைவு. மயிலே மலைவாழ் மயிலே வண்ணச்சிறகை விரித்து அழகு நடனமாடு. பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் மயங்கி தவிக்கும் தாயின் மரது. குயிலே இளமா குயிலே.